படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை, மறைச்சு பார்த்தேன் சிக்கிடுச்சு. நாங்க அப்பா காசில் வீர் அடிப்போம், எஸ்எம்எஸ் சைட் அடிப்போம், வெட்டி பெயின் பேர் அடிப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம். அப்பா காசில் வீர் அடிப்போம், எஸ்எம்எஸ் சைட் அடிப்போம், வெட்டி பெயின் பேர் அடிப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம். குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. செய்யும்போது பஞ்சாங்கத்தை பார்ப்பவனே காதலிக்க பஞ்சாங்கத்தை பார்ப்பதில்லையே. நல்ல நேரம் பார்த்து பார்த்து முதலிரவு போறவனே புள்ள பிறக்கும் நேரத்தை நீ சொல்ல முடியுமா? ரெண்டு விரலில் சிகரெட் வச்சு இடிக்கும் போது தீப்பந்தா, பழைய சோத்தை புதைச்சு வச்சு பருகும் போது ஆனந்தம். கனவு கூட்டத்தில் பட்டாம்பூச்சி போல வந்து பம்பரமா ஆட போறேன் உங்க முன்னாலே. பாடி பீட்டு மாலவிக்கா பால மீன் போல வந்து பல்ல காட்டி கூப்பிடுது பாதி கண்ணாலே. நரம்பு எல்லாம் முறுக்கு ஏற நடனம்.